சத்நாம் ஸ்ரீ ரச்சனா ஹம் கியே சாகர லஹர சமுந்த சார வேல வரச வராஹோ வாஹோ கசம தூ ஜென ரச ரச்சனா ஹம் கியே சாகர லஹர சமுந்த சார வேல வரச வராஹோ ஆப கரோவ ஆபகார கோரமுக சேவா தாயே பவ ஓனமான தத்த கமாஹோ மசக்கத லஹோ மஜூரியா மங்க மங்க கசமாந்தராஹோ நானக பொரதாரவே பரவாஹ தாதார ஊனா நாஹே கோ சச்சா உஜ்ஜல மோதி சோஹணே ரத்னால ஜோடன்ன தென ஜார்வரி நான்கா ஜே புத்தேதிய சச்ச பாயா சச்சர கம்பீர மனதன ஹிரதரவரஹயா ஹரஹிராஹி ஜனம மரண கா துக்க கயா ஹேர பவனா பீர நானக நாம சலஹே ஹர குணி கஹீர نام سلا ہے تو ہر گنی گہی خالصان واہِ گرو جی کی فتح سلوکن محلہ پہلا واہو خصمت واہو جن رچ رچنا ہم کیے ساگر لہر سمند سار ویل ورس راہو راگ سوہی دیوار پاؤڑی دسویں سلوکا نال